புலெல்லாம் பாட்டு பாடி கிணங்கி கொக்கும் கலக்கி போடும் ஆட்டும் அழைப்பி தரம் ஆட்டம் நடத்தி தரம் போன போக்கின் மோந்த கிட்டு சகிட்டும் தரம் எல்லோளம் முள்ளி சென்னானே மழிதற்றும் ஹே ஆலேலோ.